தான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பயலா கெட் அவுட் கொஞ்சம் ராங்கா தான் இருக்கும் ஆனா ரைட்டு புரியாத வரைக்கும் அப்பீடு நிமிந்தேதான் நடக்கணும் வழியே இல்ல தொனை தேடி வென தேடும் உலகத்துல தனியாவே இருந்தாலும் தப்பே இல்ல தப்பாதான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பயலா கெட் அவுட் கொஞ்சம் ராங்கா தான் இருக்கும் ஆனா ரைட்டு புரியாத வரைக்கும் அப்பீட்டு